இப்போ ஒரு மனுஷனோட வெற்றி தோல்விகளை சுகதுக்கங்களை எது நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள். ஒன்று அவனோட மூளை, இன்னொன்று அவனோட மனசு. இந்த மூளை மனசு இதனுடைய பவர் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு அவனோட வாழ்க்கையில் ஏற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல மூளை பலம் இருக்கிற மனிதனால் அவனுக்கு இருக்கிற சேலஞ்சஸை நல்லா சிந்திச்சு அதை சமாளிக்க முடியும். நல்ல மனசு இருக்கிற ஒரு மனிதனால் அவனோட வர ஒரு சவால்களை அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அதை கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த மூளையும் இந்த மனசும் ஒரு உயர் ரகமா இல்லை தாழ்வான ஒரு ரகமா அப்படின்றத நிர்ணயிக்கிறது யாருன்னு சொல்லிட்டு கேட்டுங்கள்னா அவனோட தாயும் தந்தையும். முதல் 7 வருஷத்துக்குள்ள அவனோட மூளையோட சக்தியும் மனசோட குவாலிட்டியும் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சயின்ஸ். ஆனால் இன்னைக்கு நம்மளோட குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 7 வருஷ காலகட்டத்தை ஒரு தாயும் ஒரு தந்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 98% குடும்பங்களில் அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு போஷாக்கு, உணவு ரீதியான போஷாக்காக இருந்தாலும் சரி மனசு ரீதியான ஒரு போஷாக்காக இருந்தாலும் சரி அது கொடுக்கறதே கிடையாது நம்போ. இப்போது சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் நிறைய ஆய்வுகள் ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணுறாங்க. இப்போது ஒரு பூனைக்குட்டியை எடுத்துக்கிறாங்க. அந்த பூனைக்குட்டிக்கு வந்து பிறந்து 3 வாரம்தான் ஆகுது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி விட்டுடுறாங்க. எந்த மாதிரியான ஒரு ரூம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ கோயிலுக்கெல்லாம் வெளியில் வந்து வெள்ளை காவின்னு மாற்றி மாற்றி ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, அந்த பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதே மாதிரியே அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிற கோடுகள் எல்லாமே செங்குத்தான கோடுகள் தானே தவிர குறுக்கால போகிற கோடுகள் எதுவுமே இல்லையா. ஸோ இந்த பூனைக்குட்டி பிறந்த 2 வாரத்துக்கு வந்து வேறு எந்த விதமான விஷயங்களையுமே பார்க்கல, வெறும் செங்குத்து கோடுகள் மாத்திரமே பார்க்குதான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, 2 வாரம் கழித்து அதை வெளியில் விடுறாங்க. பூனையோட மூளை வளர்கிற ஒரு டைம் வந்து ஒரு 3 வாரம். ஸோ அந்த 2 வாரம் கழித்து இந்த பூனைக்குட்டியை வெளியில் விட்ட பிறகு என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூனையால் கண்கள் குறுக்கால போகிற கோடுகளை பார்த்தா கூட அந்த மூளைக்கு வந்து அந்த கோடுகளை கிரகிச்சிக்கிற ஒரு திறனே இல்லாமல் போயிடுச்சான். ஸோ ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேருக்கு வந்து செங்குத்தாக இருக்கிற கோடுகள் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக புகுந்து போயிடுது. ஆனால் சில சேரங்களில் குறுக்கால ஒரு கோடு போகும்ல, அந்த மாதிரி ஒரு கோடு இருந்துச்சுன்னா அதோட கண் அதை பார்த்தா கூட மூளை அந்த அதுக்கு சிக்னல் கொடுக்க மாட்டேங்குது, ஐயோ நீ போய் முட்டிப்ப அப்படின்ற அந்த சிக்னல் கொடுக்காம அந்த பூனைக்குட்டி போய் போய் முட்டிக்குதான். இப்போ பூனையோட மூளை சின்ன மூளை, அது வளர்றதுக்கு 2-3 வாரம்தான் ஆகுது. ஆனால் மனிதனோட மூளை வந்து இருக்கிறதுலையே மகத்தான ஒரு இயற்கையோட படைப்பு, அது வளர்றதுக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. இப்போ இந்த 7 வருஷ காலத்தில் அது வந்து இந்திய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா சராசரியாக அது அண்டி இருக்கிறது தாய்கிட்ட அதிகமாக அண்டுது. நம்ம தான் அதுக்கு வந்து சாப்பாடு விட்றோம், நம்ம தான் அதுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி விடுறோம், ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம், அந்த மாதிரியான ஒரு பெண்கள் அதிகமாக அந்த குழந்தையை வளர்க்குற ஒரு டைம் பீரியட் வருது. ஆண்களும் வளர்க்குறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து சரியான அந்த புரிதல் இல்லாதப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா அடம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பட்டுன்னு போட்டு அடிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த அடிக்கிறதுன்றது வந்து 1 நிமிஷமான ஒரு வேலை, ஆனால் அந்த குழந்தையோட மூளைக்கு அந்த ஒரு அனுபவம்ன்றது வந்து ரொம்பவே வலி வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் புரிதல்ன்றது கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகாததுனால ரொம்ப இல்லாஜிக்கலான சில டிசிஷன்ஸ், அதாவது நாம் வந்து யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறோமோ அவங்களா தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப வலியை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ட்ராமாஸ் மனதளவில் அந்த குழந்தை வந்து பாதிக்கப்படும். ஸோ இப்போ பஞ்சதந்திராலிய இந்திய கதை இதில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைய வளர்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு பஞ்சதந்திராவே அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குது. அதில் வந்திருக்கிற ஒரு கட்டளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் 7 வருஷம் அந்த குழந்தைய வந்து நீ ராஜா மாதிரி நடத்தணும், அடுத்த 7 வருஷம் வந்து இளவரசன் மாதிரி நடத்தணும், அடுத்த 7 வருஷம் வந்து ஒரு தோழன் மாதிரி நடத்தணும். இந்த மாதிரி எந்த பெற்றோர்கள் அவங்க குழந்தைய ஒரு ராஜாவா, ஒரு இளவரசனா, ஒரு தோழனா நடத்துறாங்களோ அவங்க வந்து அந்த குழந்தைய வாழ்நாள் முழுதும் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லுது நம்ம பஞ்சதந்திரா. ஸோ அப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து ஒரு 7 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மனசில் யோசிச்சு பாருங்கள், நம்ம அதை ராஜா மாதிரி நடத்துகிறோமா இல்லை பிச்சைக்கார மாதிரி நடத்துகிறோமா. முக்காவாசி இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆசை வரப்பெல்லாம் வந்து கட்டி அணைச்சிப்போம், ஆனால் எங்கே தேவையோ அந்த குழந்தைக்கு தகுந்த ஒரு போஷாக்கை வந்து நம்ம கொடுக்கறதே கிடையாது. ஒரு ராஜாவை யாராவது போட்டு அடிப்பாங்களா, ஸோ யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த முதல் 7 வருஷத்துக்கு உங்கள் குழந்தைங்கள நீங்கள் மரியாதையோடு நடத்தணும். மரியாதையோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் செல்லம் கொடுத்து பாழாக்கிறதுன்றது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோதான் பொறுமை போனாலும் அடிக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக ஒத்துக்கப்படாத ஒரு விஷயம். ரெண்டாவது, வாய்க்கு வந்த விஷயங்களை வச்சு திட்டுறது, அதாவது உனக்கு பொறுப்பு, உனக்கு வந்து நீ பயங்கர வாலு, உனக்கு வந்து தங்கச்சியை பார்த்தாலே பிடிக்கல, ஏன் இப்படி பிடிக்காமல் இருக்கிற அப்படின்னு வெறும் நெகட்டிவ்ஸே அந்த குழந்தைங்க கிட்ட பேசக்கூடாது. அந்த முதல் 7 வருஷத்துக்கு மரியாதைன்றது எந்த விதத்தில் வரும்னா, நம்ம அவங்கள வந்து டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் எந்த மாதிரி கற்றுக் கொடுக்கணும்னா, ஒரு ராஜாவுக்கு நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் தான் பண்ணணுமே தவிர, எந்த ஒரு காலகட்டத்திலையுமே அந்த குழந்தைய வந்து தாயோ இல்லை தந்தையோ அடிக்கவே கூடாது. சரி, அடியாத மாடு படியாதுன்னு சொல்கிறாங்களே கீர்த்தனியா, அப்போ வந்து குழந்தைய அடிக்கலைன்னா நம்ம வந்து கெடுத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். மாட்டை வேணால் அடித்து பணிய வைக்கலாம், ஆனால் ஒரு குழந்தைய கண்டிப்பாக அடித்து பணிய வைக்கவே முடியாது. அப்படியே நீங்கள் அடித்து பணிய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட அந்த குழந்தைக்கு வந்து தான் செஞ்ச தப்புகள் மேலே மனசு போகவே போகாது. ஐயோ, இவங்க என்னை அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அடியை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்குமே தவிர அதனுடைய தப்புகளை அது உணரவே உணராது. ஸோ ஒரு ஒரு தன்னுடைய செயல்களுக்கு அதனுடைய விளைவுகளை சந்திக்கிற ஒரு குழந்தை, அதுக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா, தண்டனைகள் கொடுத்து வளர்க்காதீங்க, மனசில் இந்த ஒரு இது வச்சுக்கோங்க. ராஜா மாதிரி நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, நான் இவனை ராஜா மாதிரி நடத்துகிறேன்னா அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு நீங்கள் போங்க. ஸோ இது வந்து ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு இருக்கட்டும். அந்த குழந்தை அடம் பிடிக்கிறப்போ அதுக்கு வந்து கண்டிக்கிறது ஓகே, ஆனால் அடிக்கிறதோ இல்லை அடிக்காததோ ஓகே கிடையவே கிடையாது. சில சமயங்களில் குரலை உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் வரலாம், அந்த குரல் உயர்த்துறது ஓகே, ஆனால் அந்த வார்த்தைகளால் வன்முறையோ இல்லை உடல் மூலமாக ஒரு வன்முறையோ கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. எந்த அளவுக்கு அந்த வன்முறையை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான மனசை வந்து குழந்தைங்கக்கிட்ட வளர்த்துருவோம். அதுக்கான விலையை நம்ம குழந்தைங்க வாழ்நாள் முழுசும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஜாக்கிரதையாக சந்தோஷத்தோட அன்போட ஒரு மரியாதை நிறைஞ்ச ஒரு சூழலில் உங்கள் குழந்தைய வளர்க்கணுன்ற எண்ணத்தோட இன்றைக்கி நான் உங்கள் கிட்டேருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.